தான். அது சக்கரத்தையெல்லாம் தங்கத்தில் பண்ணியிருப்பார்களா என்று நாம் உறுதிப்பட தெரிவிக்க முடியும். ஏனென்றால் இரும்பால் செய்தால்தான் அது பலம் வாய்ந்ததாக இருக்கும். அந்த சக்கரம் தங்கத்தால் செய்தால் அவ்வளவு பலமாக அது இருக்குமா என்பது கேள்விதான். இது ஒரு உயர்வு நகர்ச்சியாகத்தான் நம்பி தங்கம் எப்போதும் விலை மதிப்பு மிக்கது தான். அது விலை மதிப்பு மிக்கதாக இருக்க போய்தான் தசரதனுடைய அந்த அரச குடும்பம் தங்கத்தேர்களில் பயணித்து வந்தது என்று சொல்கிறார். அது விலை மதிப்பார் விலை மதிப்பே எதுவுமே இல்லாது இருந்திருந்தால் அது தங்க தங்கத்தேரில் அவன் வந்தான் என்று சிறப்பித்து சொல்வதற்கான காரணமே இல்லையே. அது விலை மதிப்பு மிகுந்ததாக இருந்தால்தானே அவன் தங்கத்தேரில் வருவது சிறப்புக்குரியதாக இருக்கும். ஆனால் தங்கம் விலை உயர்ந்ததுதான், அது அப்படித்தான் அந்த காலத்திலும். இது உயர்வு நகர்ச்சியாக சொல்லப்பட்டிருக்காங்க அல்லது கவி அந்த கவி கவிஞன் கற்பனை செய்வதற்கு இப்படியெல்லாம் இடம் இருக்கிறது. அதற்கு இலக்கணமே இடம் கொடுத்திருக்கிறது. ஒன்றை மிகுதிப்படை எவ்வளவு வேண்டுமென்றாலும் கற்பனை செய்யலாம். அது அவர்களுடைய உரிமை அப்படி கற்பனை செய்ததாக எடுக்கும். அல்லது தங்கத்தில் தேர் இருந்திருக்கும், அது இல்லை என்றும் நாம் உறுதியாக சொல்வதற்கு. பொது கோயில்களில் கூட சில கோயில்களில் தங்கத்தேர் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் அல்லவா, தங்கத்தேர் இழுத்து வருகிறார்கள் அல்லவா. அப்படி பார்க்கும் போது தங்கத்தேர்கள் செல்வ வளமிக்க மன்னர்கள் பெற்று இருந்திருப்பார். அது ஒரு விதத்தில் கம்பர் சொல்லுவது நடப்போட பொருந்தியதாக கூட இருக்கிறது. அது நாம் இல்லை முழுக்க அது கற்பனை தான் என்றும் சொல்வதில்லை. போர்க்களத்திற்கு போகும் போது அவர்கள் இரும்பாலான ரதங்களில் பயணித்திருக்கிறார், உறுதியான அந்த ரதங்களில் பயணித்திருக்கிறார். இது ஒரு மங்கள வைபவத்திற்கு போகிறார், கல்யாண வீட்டிற்கு செல்கிறார். அதனால் தங்களுடைய அந்த பெருமிதத்தை காட்டுவதற்காக தங்கத்தேரில் ஏறி அவர்கள் பயணித்திருக்கிறார். அதனால் இதில் உண்மையும் இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்கிறார் பொருத்தமாக. அடுத்து இன்றைக்கு 80வது பாடம் இவர்கள் அனைவரும் பயணித்து வந்தவர்கள் அனைவரும் இடையில் ஒரு இடத்தில் தங்குகிறார்கள். வெகு தூரம் பயணித்து வந்து விட்டார்கள், இடையில் ஒரு இடத்தில் தங்குகிறார்கள். அந்த இடம்தான் சந்திர சைலம் எனும் மலைப்பகுதி. இது ஒரு வழக்கமாக அந்த காலத்தில் நடக்கக்கூடிய, அந்த காலத்தில் நாம் சிறு வயதில் இருக்கும் போது கூட பார்த்திருக்கலாம். அந்த காலத்தில் எல்லாம் திருமண வீட்டிற்கு செல்பவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பெரும் கூட்டமாக போவார்கள். சாதாரணமாக ஒற்றை நபராக எல்லாம் செல்கிறார்கள். அப்படியெல்லாம் திருமண வீட்டிற்கு அந்த காலத்தில் சென்றிருக்க இல்லை என்பதை நாம் நம் காலத்திலேயே பார்க்கிறோம். கூட்டமாக பயணிப்பார்கள். அது ஒரு பெரிய திருவிழாவுக்கு போவது போலவே இருக்கும். திருமணத்திற்கு திருமணமும் திருமண வைபவமும் 4-5 நாட்கள் தொடர்ந்து நடக்கும். அங்கே அந்த 4-5 நாட்கள் திருமணம் எங்கே நடக்கிறதோ அந்த உறவினர் வீட்டிலேயே தங்கி இருந்து விட்டு வருவார்கள். இன்னும் எந்த தெருவில் திருமணம் நடக்கிறதோ அந்த தெருவில் உள்ள மற்றவர்கள் அனைவரும் ஒரு 4-5 நாட்கள் சமைக்கவே மாட்டார்கள். அந்த கல்யாண வீட்டில் இருந்தே அவர்களுக்கு உணவு விருந்து கிடைக்கும் என்பதனால் சமைக்கவே மாட்டார்கள். அப்படியெல்லாம் இருந்தது சிறு வயதில் நாம் பார்த்திருக்கோம். இது அதற்கும் 1000 ஆண்டுகளுக்கு முன் கம்பர் சொல்லுவது. கம்பர் அவர் கால கம்பர் காலம் இன்றைக்கு இருந்த 1000 காலத்திற்கு முன்பு கம்பர் சொல்லுவதற்கு ராமனுடைய காலத்தை பற்றி பார்க்கும்போது அது இன்னும் சில 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு. அப்படி பார்க்கும்போது அங்கு அந்த திருமண வைபவத்திற்கு இவர்கள் புறப்பட்டு போனது மிக விமர்சையாக இருந்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி போபவர்கள் மிக உல்லாசமாக மிகவும் களிப்போடு பயணிக்கிறார்கள். அப்படி பயணித்து போபவர்கள் ஒரு இடத்தில் தங்குகிறார்கள். அந்த இடம்தான் சந்திரசைலம் என்ற இடம். அது ஒரு மலை. சைலம் என்றாலே மலைதான். சந்திரசைலம் என்றால் சந்திரமலை என்றார். இந்த சந்திரசைலம் என்பதை பற்றிய செய்திகள் எல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. இது கம்பரே படைத்துக் கொண்ட கற்பனை. சந்திரசைலம் என்ற ஒரு மலையை பற்றியே வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்படவில்லை. அங்கு தங்கியது பற்றிய விவரங்கள் எல்லாம் எதுவும் இல்லை. 4 நாட்கள் மொத்தம் பயணித்தார்கள். 5வது நாள் மிதிலை போய் சேர்ந்தார்கள் என்று சுருக்கமாக சொல்லி முடித்து விடுகிறார் வால்மீகி பகவான். ஆனால் கம்பர் மிக விரிவாக இந்த பயணத்தை வர்ணித்து கூறுகிறார். இந்த இடத்தில்தான் அவர் தம்முடைய கற்பனை ஆற்றலை எல்லாம் கொட்டி வைத்திருக்கிறார். இந்த பகுதி அப்படி பயணித்து போகக்கூடிய மக்கள் எவ்வளவு தூரம் களிப்பான விளையாடல்கள் செய்தார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் கொண்டாட்டம் நடத்தினார்கள் என்பதை மிக அழகான பாடல்களில் நயம் சொட்ட சொட்ட கம்பர் படித்து தந்திருக்கிறார். அவர்கள் பயணிப்பதை வர்ணிக்கிறார். அந்த தோற்றம், சேனையின் தோற்றம் எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் வர்ணிக்கிறார். அந்த சேனையில் சென்ற யானைகள், குதிரைகள் எல்லாம் எப்படி போயின என்று சொல்கிறார். அந்த பெண்களினுடைய இயல்பு எப்படி இருந்தது என்று சொல்கிறார். அந்த பெண்களின் நாயகர்களுடைய தன்மைகள் எப்படி இருந்தது என்று சொல்கிறார். அரசர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட தன்மை உடையவர்களாக பயணித்தார்கள் என்று சொல்கிறார். இப்படி ஒவ்வொரு காட்சியாக அங்குல அங்குலமாக நமக்கு படப்பிடிப்பை நடத்தி காட்டியிருக்கிறார் கம்பர். இந்த பகுதி இப்படி போகின்ற அந்த சேனை, அந்த பரிவாரம் ஒரு இடத்தில் தங்குகிறது. வெகு தூரம் பயணித்து வந்து விட்டார்கள். கொஞ்சம் களைப்பு தீர்வதற்காக ஒரு இடத்தில் தங்குகிறார். அந்த இடம்தான் சந்திர சைல மலை. அந்த இடத்தில் தங்கியவுடன் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை சொல்லக்கூடிய பாடல்கள் சில இருக்கின்றன. அதில் ஒரு பாடல் தான் இந்த 80வது பாடல். அந்த இடத்தில் இறங்கியவுடன் அவர்கள் அந்த இடத்திலேயே கூடாரம் அடைக்க அடி அடித்து தங்க தொடங்குகிறார். அன்றைய இரவை அந்த இடத்தில் கழித்து விட்டு மறுநாள் பயணிக்கலாம் என்பது அவர்களுடைய எண்ணம். அப்படி அவர்கள் அந்த இடத்தில் இறங்கியவுடன் என்ன நடந்தது என்பதை இந்த 80வது பாடல் மிக அழகான ஒரு ஓவியமாக தீட்டி காட்டுகிறது. நீர்திரை நிறைத்ததென நீள்திரை நிறைத்தார். நீர்திரை நிறைத்ததென நீள்திரை நிறைத்தார். ஆர்களின் இறைத்ததென ஆவணம் நிறைத்தார். ஆர்நிறை எனக்களிரு காவிரை நிறைத்தார். மாருதம் நிறைத்ததென வாசிகள் நிறைத்தார். இங்க இந்த நிறைத்தல் என்ற ஒரு வார்த்தை வந்து நாம் இப்போது நிறைத்தல் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அதிகமாக. அந்த பள்ளின ரகரம் வரக்கூடிய நிறைத்தல் என்பதை பயன்படுத்தும். வாளியில் தண்ணீரை நிறைத்தல் என்று ஒரு பொருளை நிறைத்தல் முழுமையாக செய்வதற்கு அந்த நிறைத்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்தும். இங்கு இடையின ரகரம் வந்திருக்கிறது, நிறைத்தல் என்ற வார்த்தை. இதற்கு என்ன பொருள் என்றால் வரிசைப்படுத்துதல் என்றார். நிறை என்றால் வரிசை, அதுவே வினையாகி நிறைத்து என்று வருகிறது. நிறைத்தல் என்று அது வினைப்பெயராக வருகிறது. நிறை என்பது என்றால் வரிசை என்பது பொருள். ஆண் நிறை என்றெல்லாம் கேள்வி. ஆண் நிறை என்றால் பசுக்களின் வரிசை என்றார். இங்கு பலவற்றை வரிசையாக அந்த இடத்தில் அவர்கள் செய்கிறார்கள். அதை சொல்லி காட்டுகிறார் கம்பர். நீர் திரை நிறைத்ததென நீள் திரை நிறைத்தார். திரை என்ற ஒரு சொல் இரண்டு இடத்தில் வருகிறது. இரண்டு இடத்திலும் வெவ்வேறு பொருளில் வரும். நீர் திரை என்பது நீர் அலை என்ற பொருளில் வரும். திரை என்றால் அலை என்ற ஒரு திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற வாசகம் நீங்கள் கேள்விப்படும். திரைக்கடல் என்றால் அலையை உடைய கடல் என்றார். திரை என்றால் அலை என்று ஒரு. அடுத்து நீள் திரை என்று அடுத்து ஒரு சொற்றொடர். அந்த இடத்தில் திரை என்பது திரை கீழையை குறிக்கும், அந்த துணியை குறிக்கிறது. திரை நாடகத்தில் திரை இட்டார்கள் என்றெல்லாம் சொல்கிறோம். அந்த புலி. அங்கு இறங்கியவர்கள் அங்கு தங்குவதற்காக தனித்தனியே கூடாரம் அமைக்கிறார். அந்த திரைச்சீலைகளால் கூடாரம் அமைக்கிறார். அந்த திரைச்சீலை எப்படி இருக்கிறது என்றால், நீர் அலை போல அவ்வளவு மெல்லிதாக, அவ்வளவு தூய வெள்ளை நிறம் உடையதாக அந்த திரைச்சீலைகள் அமைந்திருக்கும். எனவே அவர்கள் திரைச்சீலையை சுற்றி சுற்றி சுற்றி சுற்றி கட்டியது எப்படி இருந்தது என்றால், நீர் அலைகளையே அப்படி எடுத்து எடுத்து எடுத்து வரிசையாக அடுக்குவது போல் இருந்தது என்று சொல்லு. நீர் திரை நிறைத்ததென நீள் திரை நிறைத்தா. நீர் திரை நிறைத்ததென, நீர் திரை தண்ணீர் அலைகளை நிறைத்ததென, வரிசைப்பட வைத்தது என என்று சொல்லும்படியாக, நீள் திரை நீளமான திரைச்சீலைகளை நிறைத்தார், வரிசையாக கட்டினார்கள் என்பது அந்த அடியின். அங்கு இறங்கியவர்கள் முதலில் தங்குவதற்காக திரைச்சீலைகளால் கூடாரம் அமைக்கிறார்கள். அதை அந்த முதல் அடியில் அந்த திரைச்சீலை கட்டியது எப்படி இருந்தது என்றால், நீரின் அலைகளை எடுத்து எடுத்து அப்படியே கோர்த்து வைத்தது போல இருந்தது, வரிசையாக கோர்த்தது போல இருந்தது என்று அந்த திரைச்சீலையினுடைய அந்த தோற்றம் எப்படி இருந்தது என்பதை நம் மனக்கண் முன்பு கொண்டு வந்து விடுகிறார். நீரின் அலையே அப்படி ஒரு சேலையாக உருமாறினது போல் அந்த துணியினுடைய அமைப்பு இருந்தது என்று கம்பர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். நீர் திரை நிறைத்தன, நீள் திரை நிறைத்தார். அடுத்து சொல்கிறார், ஆறுகளின் இறைத்ததென ஆவணம் நிறைத்தார். இப்படி அங்கு அவர்கள் கூடார அமைத்து தங்கிவிட்டார்கள். கூடார அமைத்து தங்கியவுடன் அவர்கள் அன்றைக்கு இரவு சமைத்து சாப்பிட வேண்டும். இன்னும் வெவ்வேறு தேவைகள் அவர்களுக்கு இருக்கும், பொருட்கள் வெவ்வேறு பொருட்கள் வாங்க வேண்டியது, அவற்றை விற்பதற்காகவே அங்கு ஒரு கடை வீதி உடனே உருவாகி, வரிசையாக கடை வீதிகள் உருவாகிவிட்டன என்று சொல். அவ்வளவு கூட்டம் வந்திருக்கிறது, அவ்வளவு கூட்டம் பயணித்து வந்திருக்கிறது. அதில் ஒரு இப்படி இவர்கள் தங்குவார்கள், தங்கக்கூடிய இடத்தில் நாம் நம்முடைய வியாபாரத்தை நடத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் வியாபார பொருட்களையும் சுமந்து கொண்டு அந்த வணிகர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் கடை பரப்பி விட்டார். எந்த இடத்தில் அந்த கூட்டம் தங்கியதோ அந்த இடத்தில் வரிசையாக கடை வீதியை திறந்து விட்டார். அது எப்படி இருந்தது என்றால், அந்த கடை வீதியை வரிசையாக அவர்கள் திறந்தது, அடுத்தடுத்து கடைகளை அப்படியே திறந்து வைத்தது எப்படி இருந்தது என்றால், கடலை வரிசையாக வைத்தது போல் இருந்தது என்று சொல்வார். அவ்வளவு பெரிய கடை வீதிகள் அங்கு உருவாகி என்பதை சொல்வதற்காக அவர் சொல்வார். ஆறுகளின் இறைத்ததென ஆவணம் இறைத்தார். ஆவணம் என்றால் கடைவீதி என்றும், ஆவணம் என்ற சொல் மிகவும் பழைய சொல், சங்க இலக்கியத்திலேயே இது பயின்று வந்திருக்கிறது. அதற்கு கடைவீதி என்ற ஒரு பொருள். இப்போது ஆவணம் என்ற சொல்லை நாம் பெரும்பாலும் பத்திரம் என்ற பொருளில், நிலத்திற்கான ஆவணம், அந்த வழக்குக்கான ஆவணம் என்றெல்லாம் சொல்லுவதை நாம் கேட்கிறோம், சொல்லுவதை எழுதுவதை பார்க்கிறோம். ஆவணம் என்பதை நாம் பத்திரம், சான்றிதழ் என்ற பொருளில் பயன்படும், சான்று ஆவணம் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். அந்த ஒரு பொருளில் தான் இப்போது பெரும்பாலும் பயன்படும். ஆனால் ஆவணம் என்பதற்கு அடைவீதி என்ற பொருள் பழைய இலக்கியங்களில் பல இடங்களில் நாம் பார்க்க முடிகிறது. ஆவணம் என்ற பொருள் பத்திரம் என்ற பொருளிலும் பழைய இலக்கியங்களில் வந்து ரெண்டு விதமான பொருளிலும் வந்திருக்கிறது. இந்த இடத்தில் இங்கு கம்பருடைய பாட்டி இந்த இடத்தில் இது கடைவீதி என்ற பொருளில் வருகிறது. ஆறுகளின் இறைத்ததென ஆவணம் இறைத்தார். ஆவணம் இறைத்தார் என்றால் ஆவணத்தை வரிசையாக ஏற்படுத்தினார் என்றார். இறைத்தல் என்றால் வரிசையாக அமைத்தல் என்றார். ஆவணம் நிறைத்தால் நிறைத்தார் என்றால் கடைவீதிகளை வரிசையாக அமைத்தார்கள் என்று பொருள். ஆறுகளின் இறைத்ததென ஆவணம் இறைத்தார், கடலை வரிசையாக அமைத்தது போல கடையை அமைத்தார்கள். இப்போது கூட இது கடை அல்ல கடல் என்று எல்லாம் விளம்பரங்கள் சிலர் செய்வதை நாம் பார்க்கிறோம். ஜவுளி கடை அல்ல ஜவுளி கடல் என்றெல்லாம் சில தங்களுடைய கடைகளுக்கு விளம்பரம் செய்வார்கள். அதே போல இங்கு கம்பரும் அந்த கடைகள் எல்லாம் கடல் போன்று இருந்தன. கடலை வரிசையாக கடல் பல்வேறு கடல்களை கொண்டு வந்து வரிசையாக வைத்ததைப் போல அந்த கடைகள் தோற்றமளித்தன என்று சொல்லி, கடலை குறிப்பதற்கு ஆறுகளி என்ற சொற்றொடரை கம்ப பயன்படுத்தின. களி என்றால் முழக்கம், முழக்கம் ஓசை என்றார். ஆறுகளி என்றால் நிறைந்த ஓசை என்றார். கடல் எப்போதும் நிறைவான ஓசை உடையதாக இருப்பதனால், இடைவிடாது ஓசை அதனிடம் இருந்து எழுந்து கொண்டே இருப்பதனால் ஆறுகளி என்பது காரண பெயராக கடலை குறிக்கும். இந்த ஆறுகளி என்ற வார்த்தையும் பழைய இலக்கியங்களில் எல்லாம் அதிகமாக பயின்று வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆறுகளி, ஆறுகளி சூழ் தென் இலங்கை என்று திருவாசகத்தில் வருகிறது. ஆறுகளி சூழ் தென்னிலங்கை அழகமர் வண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துறை மேய பிரான் என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார். ஆறுகளி சூழ் தென் இலங்கை என்று இலங்கையை அவர் குறிப்பிடுகிறார். கடலால் சூழப்பட்ட தென் இலங்கை என்று சொல்லுகிறார். ஆக ஆறுகளி என்பது கடலை குறிக்கக்கூடிய ஒரு சொற்றொடர். அது அதனுடைய சொற்பொருள் என்னவென்றால் நிறைந்திய ஓசை, நிறைவான ஓசை, அவ்வளவுதான் அதற்கு பொருள். அது அன்மொழி தொகையாக கடலுக்கு ஆகி வருகிறது, கடலை குறிக்கிறது, கடலுக்கு காரண பெயராக வருகிறது. ஆறுகளின் இறைத்ததென ஆவணம் நிறைத்தார். கடலை வரிசைப்படுத்தி வைத்தது போல கடைவீதியை வரிசையாக அமைத்தார்கள் என்பது அந்த இரண்டாவது அடி. அடுத்து சொல்லுகிறார், கார் நிறை எனக்களிர் காவிடை நிறைத்தார். அடுத்து அவர்கள் ஏறி வந்த யானைகளை எல்லாம் வரிசையாக அந்த சோலையில், அந்த மலைச்சோலையில் அவர்கள் கட்டி வைக்கிறார்கள். அது எப்படி இருந்தது என்றால் வரிசையாக மேகங்களை அடுக்கி வைத்தது போல இருந்தது என்று சொல்ல. கார் நிறை எனக்களிர் காவிடை நிறைத்தார். கார் என்றால் மேகம், கார் நிறை என்றால் மேகங்களின் வரிசை, மேகங்களின் வரிசை என்று சொல்லும்படி களிறு, களிறு என்றால் யானை, யானைகளை காவிடை நிறைத்தார். அந்த சோலையின் இடையே வரிசையாக கட்டி வைத்தார்கள், வரிசையாக வைத்தார்கள், நிறுத்தி வைத்தார் என்று அதற்கு நிறைத்தார், வரிசையாக வைத்தார்கள், வரிசையாக நிறுத்தி வைத்தார்கள் என்று நாம் அந்த அடிக்கு பொருள். கா என்றால் சோலை. அது தனியாக ஓர் எழுத்தாக சொல்லும் போது கொஞ்சம் கடின பதமாக தெரியும், கா, கா என்றால் சோலை. ஆனால் அதை நாம் இப்போதும் சேர்த்துதான், சேர்த்து பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கும். பூங்கா என்று நாம் பலரும் சொல்கிறோம் அல்லவா, பூங்கா. அதில் பூங்கா என்றால் பூஞ்சோலை என்றார். அதில் பூ என்பதோடு கா இணைந்து சேர்ந்து வருகிறது. அதை தனியாக எடுத்தால் கா, கா என்றால் சோலை என்றும். அந்த சோலையில் அவர்கள் யானைகளை வரிசையாக நிறுத்தி வைக்கிறார். அது எப்படி இருந்தது என்றால் மேகங்களை, அரிய மேகங்களை வரிசையாக நிறுத்தி வைத்தது போல இருந்தது என்று தம்பர் சொல். அடுத்து சொல்கிறார், பாசிகள் நிறைத்தார் என்று சொல். பாசிகள் என்றால் குதிரைகள் என்று அர்த்தம். வாசி என்பதற்கு குதிரை என்றும். இப்போது வாசி என்ற சொல்லை நாம் வினைச்சொல்லாக பயன்படுத்தும், அந்த புத்தகத்தை வாசி என்று சொல்கிறோம். அது இப்போ பெரும்பாலும் அந்த ஒரு பொருளில் தான் இப்போது நடைமுறையில் இருக்கிறது. அரிதாக இன்னொரு பொருளும் இப்போதும் நடைமுறையில் இருக்கிறது. அது என்னவென்றால் வாசி யோகம் பயின்றார், வாசி யோக பயிற்சி நடத்தினார் என்றெல்லாம் சொல்லுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கும். அது யோக பயிற்சி முறையில் ஒன்று. அந்த மூச்சு பயிற்சி செய்கிறார்கள் அல்லவா, பிராணாயாமம், அதில் ஒரு வகை வாசி யோகம் என்று மூச்சை உள்ளே நிறுத்தி செய்யக்கூடிய அந்த பயிற்சி முறை, அதற்கு வாசி யோகம், அது யோக பயிற்சி முறை. ஆக அதற்கும் ஒரு வாசி என்ற ஒரு சொல் இப்போதும் நடைமுறையில் இருக்கு. மற்றபடி அதை நாம் பெரும்பாலும் வினைச்சொல்லாகத்தான் படிக்கும், வாசித்தான், வாசிப்பாயாக என்றுதான் அதை வினைச்சொல்லாக. ஆனால் அதை பெயர் சொல்லாக குதிரை என்ற பொருளில் வரும். அது பழைய இலக்கியங்களில் பல இடங்களில் நாம் பார்க்க முடியும். மாக மாக முகடதிர வீசு சிறைமயிலை பாசி என உடைய முருகோனே என்று அருணகிரிநாதர் பாடுகிறார். மயிலை வாசி என உடைய முருகோனை, மயிலையே குதிரையாக உடைய முருகப்பெருமானே என்று சொல்லும். முருகன் மயிலையே குதிரை வாகனமாக கொண்டிருக்கிறார் என்று சொல்வதற்காக அவ்வாறு அவர் பாடுகிறார். மயிலை வாசி என உடைய வாசி என்றால் குதிரை என்ற பொருள். இங்கு குதிரைகளை வரிசையாக அவர்கள் நிறுத்தி வைக்கிறார்கள். அது எப்படி இருக்கிறது என்றால் மாருதம் நிறைத்தது என இருந்தது. மாருதம் என்றால் காற்று என்று, காற்றை வரிசையாக நிறுத்தி வைத்திருந்தது போல் இருந்தது என்று சொல்லி. காற்று கண்ணுக்கு தெரியாதது, காற்றை அப்படி நிறுத்தி வைத்தது போல் இருந்தது என்று சொல்லலாமா என்றால், காற்று என்பது குதிரையினுடைய அந்த வேகத்தை குறிப்பதற்காக வருகிறது. குதிரைகள் எல்லாம் காற்றின் வேகத்தில் பயணிக்கக்கூடியவை, அதனால் குதிரையே காற்று என்று உருவகப்படுத்தி கம்பர் சொல்லியிருக்கிறார். குதிரைகளை வரிசையாக நிறுத்தி வைத்திருந்த காற்றை வரிசையாக நிறுத்தி வைத்திருந்தது போல் இருப்பது என்று சொல்லி மாருதம் நிறைத்ததென வாசிகள் நிறுத்தினார். காற்றை வரிசையாக நிறுத்தி வைத்திருந்தது போல குதிரைகளை நிறுத்தி வைத்தார். மாருதம் என்றால் காற்று என்று பொருள். அது மந்த மாருதம், சண்ட மாருதம் என்றெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்க. மந்த மாருதம் என்றால் தென்றல் என்று பொருள். மந்த மாருதம் வீசுது, மலைய மாருதம் பாடுது என்று ஒரு திரைப்பட பாடலில் ஒரு வரி வருவதை கேட்டிருக்கும். பூ பூக்கும் மாதம் தை மாதம் என்று தொடங்கக்கூடிய அதில் இடையில் வரும் மந்த மாருதம் வீசுது. அதில் மந்த மாருதம் வீசுது என்று தென்றல் வீசுகிறது என்று மந்த மாருதம் என்றால் தென்றல். அடுத்து அதே இதில் மலைய மாருதம் பாடுது என்றால், மலைய மாருதம் என்பது ஒரு ராகத்தினுடைய, அது கவி அந்த பாடலை எழுதிய கவிஞர் மிக நயமாக அந்த சொற்சேர்க்கையை உருவாக்கி அந்த மாருதம் வீசுது, மலைய மாருதம் பாடுது. அந்த மாருதம் வீசுகிறதாம், அது மலைய மாருதம் என்ற ராகத்தை பாடுகிறதாம் என்று இணைத்து அதை மிக நயம்பட பயன்படுத்தி. ஆக மாருதம் என்றால் காற்று என்று, அது மந்த மாருதம் என்றால் தென்றல் என்ற பொருளில் வரும், சண்ட மாருதம் என்றால் புயல் என்ற பொருளில். காற்றின் புதல்வனாக பிறந்ததனால்தான் அனுமனுக்கு மாருதி என்ற ஒரு பெயர் உண்டு. மாருதி, அதை நீங்கள் கேள்விப்பட்டு அனுமனுடைய ஒரு பெயர் மாருதி. அவன் மாருதத்திற்கு புதல்வன் என்பதனால் அவனுக்கு மாருதி ஒரு பெயர் உண்டு. ஆக மாருதம் என்றால் காற்று. மாருதம் நிறைத்ததென வாசிகள் நிறைத்தார். காற்றை வரிசைப்படுத்தியது போல குதிரைகளை வரிசைப்படுத்தி நிறுத்தி வைத்தார்கள். விதமாக அந்த இடத்தில் தங்கியவர்கள் முதல் காரியமாக இவற்றை எல்லாம் செய்கிறார்கள். முதலில் கூடாரம் அமைக்கிறார்கள். ஒரு ஒரு பக்கம் அவர்கள் கூடாரம் அமைக்கும் போதே இன்னொரு பக்கம் அங்கு தங்குபவர்களுக்கு தேவையான பொருட்களை விற்பதற்காக அந்த வியாபாரிகள் எல்லாம் கடையை பரப்புக தொடங்குகிறார்கள். யானையில் மீதும் குதிரைகள் மீதும் பயணித்து வந்தவர்கள் அந்த யானை குதிரைகளை எல்லாம் ஒரு இடத்தில் வரிசையாக நிறுத்தி வைக்கிறார்கள். எப்படி இப்போது மகளிர் உந்துகளில் பயணித்து ஒரு இடத்திற்கு போபவர்கள் அந்த இடத்தை அடைந்தவுடன் அங்கு வரிசையாக அந்த வாகனங்களை எல்லாம் நிறுத்தி வைக்கிறார்களோ, அதை போல அங்கு இந்த குதிரைகளையும் யானைகளையும் அந்த மக்கள் நிறுத்தி வைத்தார்கள் என்று கம்பர் நமக்கு அப்படியே காட்சிப்படுத்தி காட்டியிருக்கிறார். இதுதான் இந்த பாடலின் இதில் சந்தேகங்கள் இருந்தால் முதல் வரியில அந்த நீர்த்திரை நிறைத்ததுன்னு அதுல நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். நீள்திரை நிறைத்தாருங்கிறது வந்து அந்த கூடாரம் போடுறது. இந்த ஃபர்ஸ்ட் நீர்த்திரை நிறைத்ததுன்னு திரையோட மீனிங் அர்த்தம் என்னன்னு சொன்னீங்க? அது அலை, அலை நீர், அலை நீர் அலை. அலை அலை எழுந்து வருவதை நீங்கள் கடலில் பார்க்கும் போது எப்படி அது உயர்ந்து வரும், அதை போல அந்த அலையின் தோற்றத்தை போல அந்த திரைச்சீலைகளினுடைய தோற்றம் இருந்தது என்று சொல்லு. அது ஒரு ஒரு காட்சி ரீதியான உவமானம். திரைச்சீலையின் தோற்றத்திற்கு நீரலையின் தோற்றத்தை உவமானமாகி. சரிங்க. நியாயப்படி அந்த இடத்தில் நீர் திரை என்று அதில் இடையில் ஒரு ஒற்று மிக வேண்டும். நீரில் எழக்கூடிய திரை, நீர்த்திரை அல்லது நீரால் உருவாகக்கூடிய அலை, அப்படி பொருள் தரக்கூடிய வார்த்தை அது. அதனால் அது இடையில் நிச்சயமாக கண்டிப்பாக வர வேண்டும். ஆனால் எதுகையின் பொருட்டு அந்த இற்று இல்லாமல் இயல்பாக வந்தது. அடுத்த ஆறுகளில் ஆறு நிறை மாருதம் என்று வருகிறது. இங்கு நீர்த்திரை இட்டு போட்டு விட்டால் அந்த ஓசை கொஞ்சம் அங்கு குறைந்து விடும். ஏனென்றால் மற்ற அடிகளில் எல்லாம் மூன்றாவது எழுத்தில் வல்லின ஒற்று இல்லை. அதனால் இங்கு மட்டும் வல்லின ஒற்று போட்டால் இந்த பாட்டினுடைய ஓசை இந்த அடியில் கொஞ்சம் மாறுபட்டு விடும். அதனால் அந்த ஒற்று மிகுதலை தவிர்த்து. இன்னொரு கற்பனை கூட வருது. அதாவது இந்த மிகுந்த காற்று அடித்தா வந்து அந்த துணியா செய்யப்பட்ட திரைகள் எல்லாம் அப்படியே அலை போல ஆடும், அப்படியே கூட எடுத்துக்கலாங்க. அதாவது அது திரைகள் எல்லாம் திரைச்சீலைகள் எல்லாம் நீர் அலைகள் போல இருந்தன என்று சொல்வதற்கு அதனுடைய தோற்றம், அதனுடைய வெண்மை நிற தோற்றம் ஒரு காரணமாக சொல்லலாம். நீங்கள் சொல்வது போல அது காற்றில் ஆடுவதும் எப்படி கடலில் அலை எழுந்து அப்படியே தாழ்வது போல அது காற்றில் அப்படி மேல் ஓங்கி அப்படி தாழ்ந்து அதனுடைய செயல்பாடு அப்படி அமைவதையும் பொருத்தமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த காரணத்திற்காக திரைச்சீலையை நீரலையோடு ஒப்பிட்டார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டு விதமாகவும் தோற்ற ரீதியாகவும் எடுத்துக்கொள்ளலாம், அந்த செயல் ரீதியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டுமே பொருந்தும். மிக சரியாக அதை யூகித்து. ஏனென்றால் நாம் பார்க்கிறோம் அல்லவா, ஒரு விண்ணிற திரைச்சீலை தொங்க விட்டால் அது காற்றில் ஆடும் போது அது ஒரு அலை எழுந்து தாழ்வது போல இருக்கும். அதனுடைய செயல்பாடு அப்படி நமக்கு தோணும். அதனால் அதுவும் பொருந்தும். சில நாடகங்கள்லாம் இதுல போடுறது, மேடையில் போடுவது, அது அப்படிதான் செய்வார்கள். அலை வந்ததுன்னு காட்டுறதுக்கு அது ஐயா, இந்த பாடல் வந்து சேனை வந்து மக்கள் எல்லாம் சேர்ந்து ராமன் திருமணத்துக்கு போகும்போது நடுவில் தங்கி இருக்கிறாங்க, அந்த இடத்துல நடக்குது சம்பவம். ஆமா, ஒரு இடத்துல தங்க, ஆமா, அது சந்திரசைலம் என்ற மலைப்பகுதியில தங்க. அங்கே தங்கும் போது முதலில் அவர்கள் என்ன செய்தார்கள் சொல்லி. ஜெயராம், என்ன இன்னொரு முறை அட்மின் ஆக்க முடியுமா? ஸ்கிரீன் ஷேர் நின்னுடுச்சு. ஐயா, இங்க கார்நிறை காவிடைக்கும் இன்னொரு முறை அர்த்தம் சொல்ல முடியுமா ஐயா? கார்நிறைனா காவிடைனா அந்த கார் என்றால் மேகம், கார் என்றால் மேகம், அது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆமா, கார் மேக, கார் வண்ணன் என்றெல்லாம் கண்ணனை பற்றி சொல்லும் போது சொல்வார்கள். கார் என்றால் மேகம். நீர் என்று பெயர் படைத்தாய், அதாவது கார் என்று பெயர் படைத்தாய் ககன துறும் போது, நீர் என்று பெயர் படைத்தாய் நீர் நிலத்தில் வந்த பின் என்று ஒரு நாளுமேக புலவர் பாடல் இருக்கு. அதாவது மிக அயாண்டியாக ஒரு பெண் மோர் மிக்க வரக்கூடிய பெண்ணினுடைய மோர் எப்படி இருந்தது என்று சொல்லும் போது சொல்கிறார், மோரே உனக்கு மூன்று பேர் இருக்கின்றன, நீ வானத்துல இருக்கும்போது உனக்கு கார் என்று பெயர், பூமிக்கு வந்த பிறகு நீர் என்று பெயர், இந்த மோர்விக்கும் பெண்ணினுடைய கையில் வந்த பிறகு உனக்கு மோர் என்று பெயர், உனக்கு மூன்று பெயர் இருக்கின்றன என்று சொல்கிறார். அது என்ன சொல்ல வருகிறார் என்றால் மோர் மோராக இல்லாமல் வெறும் தண்ணீராக இருந்தது என்று சொல்வதற்காக அப்படி நயம்பட சொன்னார். அங்கு கார் என்று மேகத்தை குறிக்கும் விதமாக காலமேகம் பயன்படுத்தி, கார் என்றால் மேகம், அது பல இடங்களில் பயந்து வரக்கூடிய கார் என்றால் கருமை நிறம் என்ற ஒரு பொருளும் வரும், மேகம் என்ற ஒரு பொருளும் இங்கு மேகம் என்ற பொருளில் தான் கார் நிறை என மேகத்தின் வரிசை என களிறு காவிடை நிறை. களிறு என்றால் ஆண் யானை என்று பொதுவாக யானைகள் என்று அல்லது ஆண் யானைகளை மட்டுமே கூட எடுத்து ஆண் யானைகளில் தான் அவர்கள் பயணித்து வந்தார்கள். அந்த களிறுகளில் பயணித்து வந்தவர்கள் அந்த யானைகளை எல்லாம் வரிசையாக நிறுத்தி வைக்கிறார்கள். அது பார்ப்பதற்கு எப்படி இருந்தது என்றால் வரிசையாக மேகங்களை அடுக்கி வைத்தது போல் இருந்தது என்று சொல்லி யானையினுடைய தோற்றம் மேகம் போல் இருக்கிறது. கருப்பு நிற மேகம் போல், கார்காலத்து மேகம் போல் யானைகளுடைய அந்த கருநிறம் காட்சி அளிக்கிறது. அந்த யானைகள் வரிசையாக இருந்தது, மேகங்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டது போல் இருந்தது. ஆனால் இங்க காவிடை என்ன குறிக்குது ஐயா? கா அதுதான் சொன்னேன் அல்லவா, கா என்றால் சோலை, கா இடை என்றால் சோலையின் இடையில் என்றார். கா கூட்டல் இடை சேரும் போது கா இடை, கா இடை என்று சேரும். இடை என்றால் இடையில், அந்த சோலையின் இடையில், சோலை இடத்தில் என்றார். கா என்றால் சோலை, அது ஓர் எழுத்து, ஓர் எழுத்து, ஒரு இப்ப யானைகள் எல்லாம் வந்து அந்த சோலைகளை நிக்கிறது பத்தி சொல்றாங்க, நிறைந்து ஆமா. நிறைந்து அதாவது மேகம் அந்த போல். சோலையில இறங்கிட்டாங்க, அந்த மலைச்சோலையில எல்லோரும் வந்து இறங்கிட்டாங்க. இறங்கிய உடனும் வரிசையாக தங்களுடைய வாகனங்கள் எல்லாம் ஒரு இடத்தில் கொண்டு நிறுத்துகிறார்கள். அப்படித்தானே நிறுத்துகிறார்கள், இப்போதும் அப்படித்தானே செய்கிறார்கள். கார்களில் பயணித்து வருபவர்கள் ஒரு இடத்தில் வரிசையாக கார்களை நிறுத்துகிறார்கள் அல்லவா, அதே போல யானைகளில் பயணித்து வருபவர்கள் ஒரு இடத்தில் வரிசையாக ஒரு அங்கு ஒரு வெற்றிடம் இருந்திருக்கலாம், அந்த வெற்றிடத்தில் வரிசையாக யானைகளை கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். யானைகளை அங்கு அவர்கள் நிறுத்தி வைத்தது எப்படி இருக்கிறது என்றால் வரிசையாக மேகங்களை நிறுத்தி வைத்திருந்தது போல் இருக்கிறது என்று கம்பர் ஓமானம் காட்டு. சரி ஐயா, நன்றி. அதாவது பயணித்து வந்த வாகனங்களை அப்படி அப்படியே அந்தந்த வெவ்வேறு இடங்களில் விட்டுவிட முடியாது, எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக அப்படி நிறுத்துகிறார்கள். அப்படி வரிசையாக நிறுத்தி வைக்கும் போது அதற்கு ஓமானம் சொல்கிறார். யானைகளை நிறுத்தி வைத்ததை பற்றி சொல்லும் போது மேகங்களை நிறுத்தி வைத்தது போல் சொல்கிறார். குதிரைகளை நிறுத்தி வைத்ததை பற்றி சொல்லும் போது காற்றுகளை நிறுத்தி வைத்தது போல் இருந்தது, வரிசையாக நிறுத்தி வைத்தது போல். அது குதிரைகள் அவ்வளவு வேகமாக இருந்தது என்பதை குறிப்பதற்காக சொல்லும், காற்றை போல விரைவுடையவை அந்த குதிரைகள் என்பதை சொல்வதற்காக காற்றை வரிசையாக நிறுத்தி வைத்தது போல் குதிரைகளை நிறுத்தி வைத்தது. வேற சந்தேகங்கள்? அடுத்த பாடல் போகலாமா? போகலாம் ஐயா. 81வது. வெயில் நிறம் குறையச் சோதி மின்னிழல் பரப்ப முன்னம் உயில் உணர் செவ்வியோரும் துணிவுறு முடிவினோரும் உயிலொடும் இனிது பேசி சிலம்பொடும் இனிது கூவி மயிலினம் திரிவதென்ன தெரிந்தனர் மகளிர் எல்லாம். இப்படி அவர்கள் அந்த இடத்தில் வந்து இறங்கிவிட்டார். இறங்கிய பிறகு எல்லோரும் குதூகலமாக பொழுதுபோக்க தொடங்குகிறார். ஒரு இடத்தில் புதிய இடத்தில் வந்து சேர்ந்த பிறகு சும்மா இருக்க மாட்டார்கள் அல்லவா, ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்க மாட்டார்கள். கூடாரம் கட்டி விட்டார்கள், அங்கங்கு கூடாரம் அமைத்திருக்கிறார்கள். அப்படி கூடாரத்திற்குள் முடங்கி கொண்டிருக்கவில்லை, அது இரவில் தங்குவதற்காக கூடாரம் அமைத்திருக்கிறார். சமைப்பது போன்ற காரியங்களை செய்வதற்காக கூடாரம் இறக்கியிருக்கிறார்கள். பல கூடாரங்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன கூட்டத்தினருக்கும் அமைத்திருக்கிறார்கள் என்று நான் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி கூடாரத்திற்குள் அடைபட்டில்லை, அவர்கள் அந்த மலைப்பகுதியில் இறங்கிய அவர்கள் அந்த மலைக்காட்சியை பார்ப்பதற்காக எண்ணம் கொண்டு அப்படியே அந்த பகுதிகளில் எல்லாம் சுற்றி வர தொடங்குகிறார்கள். அந்த காட்சியை கம்பர் காட்டுகிறார். அப்படி பெண்கள் அப்படி அந்த மலையில் அங்கங்கே அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து வரக்கூடிய தோற்றத்தை பற்றி கம்பர் என்ன சொல்கிறார் என்றால் மயிலினம் திரிவதென்ன திரிந்தனர் மகளிர்கள்லாம் என்று சொல்லி, அந்த பெண்கள் அப்படி அங்கங்கு சுற்றி வருவது எப்படி இருக்கிறது என்றால் மயில் கூட்டங்கள் அப்படியே அங்கங்கும் திரிந்து வருவது போல இருந்தது என்று. எல்லோரும் வந்து இறங்கி விட்டார்கள், ஆண்கள் பெண்கள் எல்லோரும் அங்கங்கே போய் சுற்றி பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது பெண்கள் சுற்றி வருவது எப்படி இருக்கிறது என்றால், மயில் கூட்டங்கள் சுற்றி வருவது போல் இருக்கிறது என்று சொல்லும். மயிலினம் திரிவதென்ன, திரிந்தனர் மகளிர் எல்லாம். இதுதான் இந்த பாட்டினுடைய சாரமான கருத்து. பெண்கள் அந்த மலைப்பாங்குகளில் சுற்றி வருகிறார்கள். அப்படி சுற்றி வருவது எப்படி இருக்கிறது என்றால், மயில் கூட்டம் சுற்றி வருவது போல் இருக்கிறது. இதுதான் இந்த பாட்டினுடைய சாரமான கருத்து. அது இரு கடைசி இறுதி அடியில் அமைந்து விடுகிறது. மயிலினம் திரிவதென்ன, திரிந்தனர் மகளிர் எல்லாம். அவர்கள் அப்படி சுற்றி வரும்போது என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதை முந்திய அடையில் சொல்கிறார். குயிலோடும் இனிது பேசி, சிலம்போடும் இனிது கூவி. அங்கு குயில்கள் இருக்கின்றன அந்த மலைப்பகுதியில். மரங்களில் எல்லாம் பல்வேறு குயில்கள் உட்கார்ந்து கூவிக்கொண்டு இருக்கிறது. இவற்றை இந்த பெண்கள் பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் அந்த குயிலோடு இவர்கள் பேசுகிறார்கள். இது இப்படியெல்லாம் நடப்பதை நாம் இன்னும் பார்க்கிறோம் இல்லை. எங்கேயாவது போகும்போது குரங்குகளை பார்ப்பவர்கள் குரங்கு போலவே அதனுடன் சேட்டை செய்து விளையாடுவார்கள். அதை நாம் பார்க்கிறோம். கிளியை பார்ப்பவர்கள் கிளியை போலவே அதனுடன் பேசி ஏதாவது விளையாட்டு காட்டுவார்கள். மயிலை பார்ப்பவர்கள் மயில் போலவே அதனோடு ஏதாவது ஆடி விளையாடுவார். இப்படியெல்லாம் நாம் பார்க்கிறோம். இது ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடு. களிப்பினுடைய அடையாளம் இவையெல்லாம். எதை காண்கிறார்களோ அதை போலவே தங்கள் இயல்பை மாற்றிக்கொண்டு அதனோடு இயைந்து தங்கள் செயல்களை அவர்கள் செய்வார்கள். இப்படி நாம் பார்க்கிறோம். அதை போலவே அந்த பெண்கள், அந்த மலைப்பாங்குகளில் சுற்றி வந்த பெண்கள் அங்கு உள்ள குயில்களை பார்த்தவுடன் குயிலோடு பேசுகிறார். குயில்களோடு பேசுகிறார். அப்படி குயிலோடு பேசுவது மட்டுமல்லாமல் சிலம்போடும் இனிது கூவி அந்த மலையில் நின்று கொண்டு கூவுகிறார்கள். இன்று கூட நாம் நண்பர்களோடு பயணிக்கும் போது நாம் கண்கூடாக காணக்கூடிய காட்சி தான். எங்கேயாவது பயணிக்கும் போது வெட்ட வெளியை பார்த்து விட்டால் அங்கு நின்று பூவி அந்த பூவல் திரும்ப எதிரொலிக்கும் போது அதை கேட்டு ஆனந்திப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த பெண்களும் அந்த மலையின் மீது நின்று கொண்டு அந்த எதிரே தெரியக்கூடிய பெரிய வெளியை பார்த்து கூவுகிறார்கள். சிலம்போடும் இனிது கூவி. சிலம்பு என்றால் மலை. அந்த மலையின் மீது நின்று கொண்டு அந்த மலையோடு சேர்ந்து கூவுகிறார்கள். மலையோடு சேர்ந்து கூவுகிறார்கள் என்றால் இவர்கள் கூவும் போது அந்த மலையில் இருந்து எதிரொலி கேட்கிறது. அந்த எதிரொலியோடு சேர்ந்து மீண்டும் இவர்கள் கூவுகிறார்கள். அதை சொல்வதற்காகத்தான் சிலம்பொடும் இனிது கூவி என்று சொல்லி. சிலம்பு என்றால் மலை. சிலம்பு என்றால் நாம் இப்போது காலில் கட்டக்கூடிய அந்த ஆபரணத்தை தான் வழக்கத்தில் குறிக்கிறோம். சிலம்பு என்பதற்கு அந்த பொருள் தான் பெரும்பாலும் இப்போது வழக்கத்தில் உள்ளது. ஆனால் இலக்கியத்தில் சிலம்பு என்பதற்கு மலை என்ற ஒரு பொருள். அதை கம்பர் தாடகை பதம் உள்ள பகுதியில் மிக நயம்பட சொல்லியிருப்பார். இந்த சிலம்பு என்ற சொல்லை இரண்டு பொருளிலும் பயன்படுத்தியிருப்பார். காலில் அணியக்கூடிய அந்த அணிகலனை குறிக்கும் விதமாகவும் பயன்படுத்தியிருப்பார். மலை என்ற பொருளிலும் பயன்படுத்தியிருப்பார். எப்படி என்றால், சிலம்பிடை சிலம்பு செறித்து வந்தால் என்று தாரகையை பற்றி சொல்லும் போது சொன்னார். சிலம்பிடை சிலம்பு செறித்து வந்தால் என்றால் சிலம்புக்குள்ளே பரல்கள் இருக்கும். அந்த சிலம்பு சத்தம் எழுப்புவது அந்த உள்ளே இட்டிருக்கக்கூடிய பரல்கள் தான். முத்துப்பரல்கள், மாணிக்க பரல்கள் எல்லாம் விட்டு வைத்திருப்பார். இந்த தாடகை தன்னுடைய சிலம்புகளில் எவற்றை பரல்களாக இட்டிருக்கிறாள் என்றால், சிலம்புகளில் சிலம்பை பரல்களாக இட்டிருக்கிறாள். சிலம்புகளில் சிலம்புகளை பரலாக இட்டிருக்கிறாள் என்று கம்பர் சொல்கிறார். அதாவது மலைகளையே, பெரிய பெரிய மலைகளையே எடுத்து தன் காலில் அணிந்திருக்கக்கூடிய சிலம்புகளுக்குள் பரல்களாக அவள் வைத்திருக்கிறாள். அப்படியானால் அவளுடைய தோற்றம் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தது, அவளுடைய காலில் அணிந்த அந்த சிலம்பு எவ்வளவு பெரிதாக இருந்தது என்பதை நாம் யூகித்துக் கொள்ளலாம். அந்த ஒற்றை அடியிலேயே கம்பர் அதை நமக்கு உணர்த்தி விடுகிறார். சிலம்பிடை சிலம்பு செறித்து வந்தாள் என்று சொல்லியிருப்பார். ஆக சிலம்பு என்ற சொல்லுக்கு மலை என்ற பொருளும் உண்டு. இங்கு அந்த மலை என்ற பொருளில் தான் வருகிறது. சிலம்பொடும் இனிது கூவி, அந்த மலையோடு சேர்ந்து இனிமையாக கூவுகிறார்கள். அந்த மலை எதிரொலிக்கிறது, அந்த எதிரொலியோடு இவர்கள் மீண்டும் இனிமையாக கூக்குரல் எழுப்பி அதனால் மகிழ்ச்சி அடைகிறார். அப்படியாக அவர்கள் களிப்போடு அந்த மலைகளில் மயில் கூட்டம் திரிவது போல திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்கள் எல்லாம். அந்த பெண்களினுடைய தன்மை எப்படி இருந்தது என்பதை முந்தைய இரண்டு அடிகளில் சொல்லும். வெயில் நிறம் குறைய சோதி மின் நிழல் பரப்ப, அவர்கள் பல்வேறு ஆபரணங்களை அணிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய மேனியிலிருந்தும் ஒளி பிரகாசிக்கிறது. பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்களில் இருந்தும் ஒளி பிரகாசிக்கிறது, அவர்களுடைய மேனியில் இருந்தும் ஒளி பிரகாசிக்கிறது. அப்படி அவர்கள் அந்த மலையின் மீது அலைந்து திரியும் போது அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட இந்த ஒளியினால் வெயிலினுடைய ஒளி குறைந்து போய்விட்டது, வெயிலினுடைய நிறம் மங்கி போய்விட்டது. மலையின் மீது வெயில் அடிக்கிறது, அந்த வெயில், அந்த வெயிலினுடைய ஒளி இந்த பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்களில் இருந்து வரக்கூடிய ஒளியினாலும் இவர்களுடைய தேகத்தின் ஒளியினாலும் மங்கி போய்விட்டது. சூரிய ஒளி இவர்களுடைய ஒளியினால் மங்கி போய்விட்டது என்று சொல்லி வெயில் நிறம் குறைய சோதி மின் நிழல் பரப்ப, வெயிலினுடைய நிறம் குறையும்படி சோதி மின் நிழல் பரப்ப, சோதி அவர்களுடைய உடம்பில் இருந்து வரக்கூடிய அந்த சோதி அந்த ஒளியானது மின் நிழல் பரப்ப, மின்னலின் ஒளியை பரவ செய்ய என்று சொல்லும். அங்கு அந்த நிழல் என்பது ஒளி என்ற பொருளில் வருகிறது. நிழல் என்பதை ஒளிக்கு எதிரான பொருளில்தான் நாம் பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம். இந்த இடத்தில் ஒளி இருக்கிறது, இந்த இடத்தில் நிழல் இருக்கிறது என்று சொல்கிறோம். ஒளி என்பதற்கு எதிர்மறையாக நிழல் என்பதை பயன்படுத்துகிறோம். ஆனால் இலக்கியங்களில் நிழல் என்பதே ஒளி என்ற பொருளில் வருவதை நாம் பல இடங்களில் பார்க்கிறோம். அதை போல இங்கும் ஒளி என்ற பொருளில் தான் வருகிறது. மின் நிழல் பரப்ப, மின் ஒளியை அந்த பெண்களினுடைய அந்த ஆபரணங்கள் வெளிப்படுத்த, பெண்களினுடைய தேகம் வெளிப்படுத்த, அதனால் வெயில் நிறம் குறைந்து போகிறது. வெயில் நிறம் குறைய சோதி மின் நிழல் பரப்ப, முன்னம் துயில் உணர் செவ்வியோரும் துணி உரு முனிவினோரும். அந்த பெண்கள் இரண்டு வகையான பெண்கள் இருக்கிறார்கள். ஒன்று, முந்தைய நாள் கணவனோடு சேர்ந்து இருந்து அதனால் அவனோடு சேர்ந்து மகிழ்ந்து தூங்கியவர்கள் ஒரு சில பெண்கள். இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் கணவனோடு ஊடல் கொண்டு அந்த ஊடலினால் இரவு முழுக்க தூங்காமல் இருந்தவர். இந்த இரண்டு சாரும் அந்த பெண்கள் கூட்டத்தில் இருக்கிறார். இரண்டு விதமான பெண்கள் இருக்கிறார். இந்த இரண்டு விதமான பெண்களுமே இப்போது இந்த மலைக்காட்சியை கண்டவுடன் சந்தோஷமானவர்களாக மாறிவிட்டார். ஊடலில் இருந்து இரவு தூங்காமல் இருந்தவர்கள் இங்கு வந்து அந்த ஊடலில் அந்த கோபத்திலேயே தொடர்ந்து இருந்திருக்கலாம். எதையும் ரசிப்பதற்கு மனம் இல்லாமல் உம்மனா மூஞ்சிகளாக ஒரே இடத்தில் அடைபட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அப்படி இருக்கவில்லை. இந்த காட்சி, இந்த மலையின் அழகு காட்சி அவருடைய தன்மையை மாற்றி விடுகிறது. கணவனோடு ஊடல் கொண்டு மனஸ்தாபம் கொண்டு அவனுடன் பேசாமல் சென்ற நாள் இரவெல்லாம் தூங்காமல் இருந்தவர்கள் கூட இந்த புதிய இடத்திற்கு வந்தவுடன் தங்கள் மனல் நிலை மாறப்பெற்று தங்கள் கோபதாபங்கள் எல்லாம் தீரப்பெற்று மற்ற பெண்களைப் போலவே கணவனோடு உறவுடையவர்களாக மகிழ்ந்து இருந்த பெண்களைப் போலவே இவர்களும் மகிழ்ச்சி உடையவர்களாக மாறி மயில் கூட்டம் திரிவது போல அந்த மலைப்பாங்குகளில் திரிந்து வந்தார்கள் என்று கம்பர் சொல்கிறார். அந்த பெண்களின் இரண்டு வகையை சொல்கிறார். துயில் உணர் செவ்வியோரும், முன்னம் துயில் உணர் செவ்வியோரும் என்றால் முந்தைய இரவில், முந்தைய இரவில் துயில் உணர் செவ்வியோரும், கணவனோடு உறவு கொண்டாடி அவனோடு தூங்கி அதன் பிறகு துயில் எழுந்து வந்த அந்த தன்மை உடைய பெண்களோ, செவ்வி என்பது தன்மை என்ற பொருள் வரும், துயில் உணர் செவ்வியோரும், தூக்கத்தில் இருந்து விழித்த அந்த தன்மை உடைய அந்த பெண்களும், அடுத்து துணிவுறும் முனிவினோரும், துணி என்றால் ஊடல் என்ற பொருள், ஊடல் கொள்கின்ற முனிவினோரும், முனிவு என்றால் கோபம் என்ற பொருள், ஊடல் கொள்கின்ற கோபத்தோடு இருக்கக்கூடிய அந்த பெண்கள், அந்த பெண்கள் மனஸ்தாபம் கொண்ட பெண், கணவனோடு கோபம் கொண்டு மனஸ்தாபம் கொண்ட பெண், அவர்கள் சென்ற இரவில் தூங்கவில்லை, தூங்காமல் கோபத்தோடு இரவை கழித்த அந்த பெண்கள், அந்த பெண்களும் இங்கு வந்த பிறகு, இந்த இடத்திற்கு வந்த பிறகு, குயிலோடும் இனிது பேசி, சிலம்போடும் இனிது கூவி, மயிலினம் தெரிவதென்ன தெரிந்தனர் என்று கம்பர் சொல்வார். அதாவது நம்முடைய மனத்தின் தன்மை ஒரு இடத்திற்கு போகணும் போகுது, அந்த இடத்திற்கு ஏற்ப மாறி போயிடும். ஒரு நல்ல ரம்யமான இடத்தை பார்க்கும் போது நம் மனத்திற்குள் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் மறைந்து விடுவது போல, கோபதாபங்கள் எல்லாம் அந்த கணம் இல்லாமல் போய்விடுவது போல, இந்த பெண்கள் கணவனோடு கோபத்தோடு இருந்த பெண்களினுடைய தன்மையும் மாறிவிட்டது என்று சொல்லும். ஆக கணவனோடு உறவோடு பகிழ்ந்து இருந்த பெண்களும், கணவனோடு கோபமுற்று கூடல் கொண்டிருந்த பெண்களும், இரண்டு பேருமே அங்கு வந்த பிறகு மகிழ்ச்சி உடையவர்களாக மட்டுமே ஆகி அங்கு சுற்றி வந்தார்கள், மயில் கூட்டம் போல சுற்றி வந்தார்கள் என்று கம்பர் சொல்லும். இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் ஐயா, துணி ஒரு முனிவினோரும், இந்த அதற்கு துணியுறுனா என்ன, புனிவனோரும். துணி என்றால் ஊடல் என்று பொருள், துணி கொள்ளுதல் என்று சொல்லுவார்கள். ஊடலுக்கு இன்னொரு பெயர் துணி. அந்த துணிவுறு முனிவினோர் என்றால் ஊடல் கொள்கின்ற கோபத்தை உடையவர்கள் என்று, முனிவு என்றால் கோபம் என்றார், முனிதல் என்றால் கோபப்படுதல், முனிவு என்றால் கோபம் என்றார். இப்போது நாம் முனிவன் என்ற ஒரு வார்த்தை சொல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். முனிவன் என்றால் நாம் அதை பெயர் சொல்லாக ரிஷிகளை குறிப்பதற்கு முனிவன் என்று சொல்கிறோம். அதற்கு இன்னொரு பொருளும் பார்க்கலாம். அதற்கு நாம் தமிழில் தமிழின் அமைப்புக்கு ஏற்ப சிலேடையாக இன்னொரு பொருளும் சொல்லலாம். முனிவன் என்றால் கோபப்படுவான் என்றும் சொல்லுவோம். அவன் முனிவன் என்று சொன்னால் அவன் ஒரு ரிஷி என்று பொருள், ஒரு ஒரு பொருள் அது. இன்னொரு பொருள் அவன் முனிவன், அவன் கோபப்படுவான் என்று பொருள். முனிதல் என்றால் கோபம், கோபம் என்று அர்த்தம். ஆக முனிவன் என்றால் கோபப்படுவான் என்று. இதை நயமாக கிளேடையாக தன்னுடைய பாண்டவர் பூமி என்ற வசன காவியத்தில் கவிஞர் வாலி பயன்படுத்தியிருக்கார். துர்வாச முனிவரை பற்றி சொல்லும் போது சொல்லுவார், அவன் ஐம்புலனும் அடக்கிய முனிவன், ஆனாலும் காரணம் இன்றி அவ்வப்போது முனிவன் என்று சொல்வார். அவன் ஒரு முனிவன் ஆனாலும் முனிவன், அதாவது அவ்வப்போது கோபப்படுவான் என்று சொல்வார். அந்த ரெண்டு சொல்லையும் சிலேடையாக பயன்படுத்தும். அதை ஆக முனிதல் என்றால் கோபப்படுதல், முனிவு என்றால் கோபம், இங்கு முனிவினோர் என்றால் கோபம் உடையவர்கள் என்றார். அந்த பெண்களில் கோபமுடையவர்கள் இருக்கிறார், கணவனோடு கோபமுடையவர்கள் இருக்கிறார். அவர்களும் தங்கள் கோப தாபங்கள் எல்லாம் தீர்ந்து இந்த சூழ்நிலையில் இந்த இடத்தில் மகிழ்ச்சி உடையவர்களாக மாறி மயிலை போல திரிய தொடங்கிவிட்டார்கள் என்று கம்பர். அதாவது ஒரு இடம் மனநிலையை மாற்றி என்பதற்கு கம்பருடைய இந்த பாடல் ஒரு சான்று. நாம் இப்போதும் அதை அனுபவத்தில் உணர்வு. இடம் என்பது நம்முடைய மனத்தை மாற்றக்கூடும். அப்படி அந்த பெண்களினுடைய தன்மையை மாற்றியது அந்த இடம் என்று கம்பர் சொல்லும். நன்றி ஐயா. அடுத்த பாடல் போடலாமையா? இல்ல வேற சந்தேகம் இல்லை. வேற சந்தேகம் இல்லையா? அடுத்தது அதாவது இதனுடைய அடிப்படை சாரமான கருத்து, அவ்வளவு பெண்கள் சுற்றி வருகிறார்கள் அந்த இடத்தில், அதுவர்கள் சுற்றி வருவது மயில் கூட்டம் சுற்றி வருவது போல இருக்கிறது. அந்த பெண்களில் இரண்டு வகையினர், ஒன்று கணவனோடு உறவு உடைய மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கக்கூடிய பெண்கள், இன்னொரு பெண்கள் கணவனோடு ஊடல் கொண்ட ஒரு மன அழுத்த நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள். இந்த இரண்டு சாராருமே அங்கு வந்தவுடன் மயிலை போல சுற்றித் தெரிய ஆரம்பித்து விட்டார். சந்தோஷமாக இருந்த பெண்கள் மட்டுமல்ல, மனஸ்தாபத்தில் மன அழுத்தத்தோடு இருந்த பெண்களும் இந்த இடத்திற்கு வந்த பிறகுடன் சந்தோஷமானவர்களாக மாறிவிட்டார்கள் என்பதுதான் இந்த பாடலில் கம்பர் சொல்லக்கூடிய செய்தி. இப்படி இவர்கள் மயிலை போல திரிந்தனர் என்று சொல்லக்கூடிய கம்பர் அடுத்த ஒரு பாடலில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், ஆண்கள் எல்லாம் சிங்கங்களை போல சுற்றி வந்தார்கள் அந்த மலையில் என்று சொல்லி, தாளினை கழல்கள் ஆர்ப்ப, தாரிடை அழிகள் ஆர்ப்ப, வாழ்புடை இளங்க செங்கல் மணியணி வளையம் மின்ன, ஒழன உயர்ந்த குன்றின் சூழல்கள் இனிது நோக்கி, வாழறி திரிபவென்ன திரிந்தனர் மைந்தர் என்று. பெண்கள் சுற்றி வந்ததை சொன்ன கம்பர் அடுத்து ஆண்கள் சுற்றி வருவதை சொல்கிறார். பெண்கள் மயில்களை போல சுற்றி வந்தார்கள் என்று சொல்பவர், ஆண்கள் சிங்கங்களை போல சுற்றி வந்தார் என்று ஓமானம் சொல்கிறார். அந்த பாடல் இங்கு இந்த தொகுப்பில் இடம்பெறவில்லை. அப்படி ஒரு பாடலும் இருக்கிறது. இப்படியே அவர்கள் அங்கங்கு சுற்றி வருகிறார்கள். இப்படியாக அந்த படலத்தில் அவர்கள் அந்த மலையில் வந்து இறங்கி அங்கு தங்கிய செய்தி சொல்லப்படுகிறது. அது சந்திரசைல படலம். சில இதுல இப்ப சந்திரசைல படலம், அடுத்து வரைக்காட்சி படலம் வருகிறது. சில ஏட்டு பிரதிகளில் சந்திரசைல படலம் என்ற ஒரு பெயர் காணப்படவில்லை. அதற்கே பொதுவாக வரைக்காட்சி படலம் என்று அதோடு சேர்த்தே வந்து விடுகிறது. சில ஏட்டு பிரதிகளில் மட்டும் இரண்டாக பிரிக்கப்பட்டு ஒரு பகுதி சந்திரசைல படலம் என்றும், அவர்கள் அங்கு வந்து தங்கி இறங்கிய வரைக்கும் சந்திரசைல படலம் என்றும், அடுத்து அவர்கள் அந்த மலைக்கு ஊடாக சென்று பல்வேறு காட்சிகளை பார்த்தது, அந்த மலையின் அழகுகளை எல்லாம் ரசித்தது, இவற்றையெல்லாம் சொல்லக்கூடிய பகுதி மறைக்காட்சி படலம் என்றும், அடுத்த ஒரு பகுதியாக இரண்டாக பிரிக்கப்பட்டார்கள். அந்த பகுதி தான் மறைக்காட்சி படலம். இரண்டாக பிரிக்கப்பட்டது ஒரு பகுதி தான் மறைக்காட்சி. அதில் அமைந்த ஒரு பாடல் தான் இந்த 82வது பாடல். நிலமகட்கடிகள் என்ன இறைகதிர் முத்தம் சிந்தி, மலைமகள் கொழுநன் சென்னி வந்தொழி கங்கை மான, அலையில் பொன்ன அலையில் பொன் அலம்பி ஓடி ஆரம் சேர் அருவி மாலை, உலகளம் தவந்தன் மார்பின் குட்டர் இயத்தை ஒத்த. அந்த மலையிலிருந்து அருவிகள் பல ஆங்காங்கே பாய்ந்து கொண்டிருக்கு. அப்படி அருவிகள் விழக்கூடிய காட்சி எப்படி இருக்கின்றது என்றால், திருமாலுடைய மார்பில் உள்ள மேலாடைகளை போல இருக்கிறது என்று சொல்லி தூரத்து காட்சியாக பார்க்கும் போது, ஒன்று உயர்ந்த மலை, அந்த மலையில் மலைகளுக்கு ஊடாக ஆங்காங்கே அருவிகள் கொட்டி கொண்டிருக்கின்றன. அந்த காட்சி தூரத்தில் இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கிறது என்றால், திருமால் உலகளந்தான் அல்லவா, உலகளந்த போது விண்ணுக்கும் மண்ணுக்குமாக ஓங்கி வளர்ந்தான் அல்லவா, அப்படி ஓங்கி வளர்ந்து நின்ற திருமாலினுடைய மார்பில் வெண்ணிற மேலாடை சுற்றி இருப்பது போல அந்த அருவியினுடைய காட்சி இருக்கிறது என்று சொல்லுவோம். திருமால் அப்படி வெண்ணிற மேலாடையை தோளில் போட்டிருக்கும் போது, இரண்டு பக்கங்களிலும் அப்படி வெண்ணிற மேலாடையை தொங்க விட்டிருப்பது எப்படி இருக்குமோ, அப்படியே அந்த மலையில் இருந்து அருவிகள் விழுந்த காட்சி இருந்தது என்று சொல்கிறார். இது அந்த தோற்றத்திற்கு ஓமானம். உலகளந்தவன் தன் மார்பின் உத்தரியத்தை ஒத்த, அருவி மாலை உலக அளந்தவன் தன் மார்பின் உத்தரியத்தை ஒத்த என்று சொல்லி. இதுதான் அந்த பாட்டினுடைய சாரமான கருத்து. அருவி மாலை உலக அளந்தவன் தன் மார்பின் உத்தரியத்தை ஒத்த. அருவி மாலை என்றால் அருவிகளின் வரிசை என்றார். அருவிகள் வரிசையாக அந்த மலையில் ஆங்காங்கே பாய்ந்து கொண்டிருக்கின்றன. அப்படி பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அருவிகளினுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது என்பதற்கு ஓமானம் சொல்கிறார். அது திருமாலினுடைய மார்பில் தொங்கக்கூடிய மேலாடையை போல் இருந்தது. உத்தரீயம் என்றால் மேலாடு. உலகளந்தவன் தன் மார்பின் உத்தரியத்தை ஒத்த. உலகளந்தா ஓங்கி உலகளந்தவராகிய திருமாலினுடைய மார்பில் தரித்துள்ள அந்த வெண்ணிற பட்டாடையை போல் அந்த அருவிகள் காட்சி அளிக்கின்றன. இது அந்த அருவிகளுக்கான ஓமை. அந்த அருவிகள் எப்படிப்பட்ட அருவிகளாக இருந்தன, அருவிகளினுடைய தோற்றத்திற்கு ஒரு ஓமானம் சொல்லி பாடலை முடித்து விட்டார். உத்தரியத்தை ஒத்த என்று சொல்ற கடைசி ஒத்த என்றால் ஒத்திருந்தன. அது பழவின் பால் வினை முற்றி. ஒத்த என்பது ஒத்தன என்று இந்த காலத்தில் நாம் சொல்லுவோம். அது ஒத்த என்று வந்திருக்கிறது. ஒத்த என்றாலும் ஒத்தன என்ற பொருள் தான். அதில் அகரம் என்பது பழவின் பால் வினை முற்று விதி. ஒத்த என்றால் ஒத்தன என்று அருவிகள் ஒத்திருந்தன. எதை ஒத்திருந்தன? திருமாலினுடைய மார்பின் மேலாடையை ஒத்திருந்தன. அந்த அருவிகள் என்னென்ன செய்தன என்பதை இன்றைய அடிகளில் சொல்கிறேன். நிலமகட்கு அணிகள் என்ன நிறைகதில் முத்தம் சிந்தி. அந்த அருவிகள் முத்துக்களை அள்ளி வீசுகின்றன. மலையில் இருந்து ஓடி வரக்கூடிய அந்த அருவி அந்த மலையில் விளையக்கூடிய முத்துக்களை எல்லாம் கொண்டு வருகின்றது. முத்துக்கள் பொதுவாக கடலில் விளைவதாகத்தான் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இலக்கியங்களில் முத்து விளையக்கூடிய இடங்கள் என்று அநேக இடங்கள் சொல்லப்படுகிறது. என்னென்ன இடங்களில் முத்து விளையும் என்று ஒரு பட்டியலே சொல்லப்படும். மொத்தம் 18 இடங்களில் முத்து விளையும் என்று ஒரு பழைய பாடலில் ஒரு பட்டியலே இருக்கிறது. மூங்கிலில் இருந்து முத்து வரும், தாமரை பூக்குள் இருந்து முத்து வரும், யானை தந்தத்தில் இருந்து முத்து வரும், சிப்பியில் இருந்து முத்து வரும் என்று முத்து பிறக்கக்கூடிய இடங்கள் என்று பல்வேறு இடங்கள் இலக்கியங்களில் சொல்லப்படுகின்றன. உண்மையிலேயே அவை அப்படி எல்லாம் பல இடங்களில் முத்து பிறக்குமா என்பது தெரியவில்லை. ஆனால் இலக்கியங்களில் அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நாம் இப்போது கேள்விப்படுவது கடலுக்குள் உள்ள சிப்பியில் இருந்துதான் முத்து வரும் என்று நாம் கேள்விப்படுகிறோம். அந்த அளவுதான் தெரிந்திருக்கிறோம். ஆனால் இலக்கியங்களில் மிக பல இடங்களில் முத்து பிறப்பது சொல்லப்படுகிறது. ஆக மலைகளில் அந்த மூங்கில்கள் இன்னும் பல்வேறு இடங்கள் இவற்றில் இருந்தெல்லாம் முத்துகள் உற்பத்தி ஆகின்றன. அந்த முத்துக்களை எல்லாம் அருவிகள் வீசி எறிகின்றன. அப்படி வீசி எறிவது எப்படி இருக்கிறது என்றால், நிலமகட்க அணிகள் என்ன நிறைகதில் முத்தம் சிந்தி. நிலமகள் பூமாதேவிக்கு அணிகள் கொடுப்பது போல, ஆபரணங்களை கொடுப்பது போல நிறை கதிர், நிறை வரிசையான ஒளிக்கதிர்களை உடைய முத்துக்களை சிந்தி சிந்தி முத்துக்களை சிந்தி. முத்து என்பது முத்தம் என்று வருகிறது. அதாவது விகுதிதான் வித்தியாசம். நாம் இப்போது முத்தம் என்றால் முத்தம் இடுவதைத்தான் முத்தம் என்ற சொல்லால் குறிக்கிறோம். ஆனால் முத்து என்ற அந்த ரத்தினத்தையும் முத்தம் என்ற சொல் குறிக்கும். அந்த முத்து என்பதுக்கு கூடுதலாக அம் என்ற விகுதி சேர்ந்து வருகிறது. இப்படி சில விகுதி சேர்ந்து சொற்கள் வேறுபட்டு வரும். உதாரணமாக கதவு என்பது கதவம் என்று வரும். குன்று என்பது குன்றம் என்று வரும். அதே போல முத்து என்பது முத்தம் என்று வந்திருக்கிறது. நிறைகதிர் முத்தம் சிந்தி என்றால் வரிசையான ஒளிக்கதிர்களை உடைய முத்துக்களை சிந்தி. மலைமகள் கொழுநன் சென்னி பந்து எழு கங்கை மான. மலைமகள் கொழுநன் என்றால் சிவனை குறிக்கிறது. கொழுநன் என்றால் கணவன் என்று பொருள். மலைமகள் கணவன் யார் என்று கேட்டால் சிவன், மலைமகளாகிய பார்வதியினுடைய கணவன் சிவன். அந்த சிவனுடைய தலையில் வந்து இறங்குகின்ற தங்கையை போல அழகில் பொன் அலம்பி ஓடி, அழகில் என்றால் அளவற்ற என்றார், அளவற்ற பொன்னை அலம்பி, அதாவது அலம்புதல் என்றால் கரையில் ஒதுக்குதல், அளவற்ற பொன்னை கதை கரையில் ஒதுக்கி கொண்டு அது பாய்ந்து ஓடி ஆரம் சேர் அருகி. ஆரம் என்பது இங்கு சந்தன மரங்களை குறிக்கிறது, சந்தன மரங்களையும் அது முறித்து கொண்டு வருகிறது. அப்படி சந்தன மரங்களோடு சேர்ந்த அந்த அருவியானது, அருவிகளின் வரிசையானது திருமாலினுடைய மார்பில் தரித்த மேலாடையை போன்று கடைசேரியில் முடிக்கிறார். அந்த அருவிகள் முத்துக்களை சிந்துகின்றன, நிலமகளுக்கு ஆபரணங்கள் போல முத்துக்களை அள்ளி வீசுகின்றன. அந்த அருவிகள் ஒன்று அதை செய்கிறது. அடுத்து அது வந்து அப்படி இறங்குவது எப்படி இருக்கிறது என்றால், மலையில் இருந்து கீழே இறங்குவது எப்படி இருக்கிறது என்றால், ஆகாயத்தில் இருந்து சிவபெருமானுடைய சடையில் இறங்கிய கங்கையை போல, ஆகாய கங்கையை போல இருந்தது என்று சொல்லுங்க. அப்படி ஒரு தோற்றம் அந்த நதிகளுக்கு இருக்கிறது என்று சொல்லுங்க. மலைமகள் எழுந்தன் சென்னி வந்து எழு கங்கை மாலை, கங்கை மானை, அந்த கங்கையை ஒப்பாக மானை என்பது இங்கு ஓமை உருவாக வந்திருக்கிறது. மானை என்றால் கங்கையை போல என்றார், கங்கை மானை என்றால் கங்கையை போல, கங்கை மானை கங்கையை போல அழகில் பொன்னு அலம்பி ஓடி, எண்ணற்ற பொன்னை கரையில் ஒதுக்கி கொண்டு ஓடி, மலையில் இருந்து அது பொன்னையும் அடித்து கொண்டு வருகிறது, தங்கத்தையும், மலையில் விளையக்கூடிய தங்கத்தையும் அது எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறது. முத்துக்களை ஒரு பக்கம் அள்ளி வீசுகிறது, இன்னொரு பக்கம் தங்கத்தை ஒதுக்குகிறது, இன்னொரு பக்கம் சந்தன மரங்களை அடித்து கொண்டு வருகிறது. ஆரம் சேர் அருவி, ஆரம் என்றால் சந்தன மரம், சந்தன மரத்தை சேர்த்து கொண்டு வருகிறது. இப்படியாக வரக்கூடிய அந்த அருவி ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது எப்படி இருந்தது என்றால், திருமாலினுடைய மார்பில் தரிக்கப்பட்ட மேலாடையை போல் இருந்தது. அந்த மலையின் மீது அந்த அருவியினுடைய தோற்றம் அப்படி இருந்தது என்று சொல். இதுதான் இப்பாடலினுடைய சந்தேகங்கள். ஐயா, அந்த அருவி வந்து புரிஞ்சுது. ஆனா அந்த முதல் வரியில வந்து நிலமகளுக்கு அணிகள் தந்த விரைக்கதிர் முத்தம் சிந்தி, அந்த இதுக்கும் அந்த அருவிக்கும் தொடர்பு சரியா புரியல. அதாவது அருவி முத்தம் சிந்தது, அருவியினுடைய செயல், அதுல முத்தம் சிந்தி மட்டும்தான் அருவியினுடைய செயல். அருவி இதோட வரும், அருவி என்னெல்லாம் செய்யுது, முத்தம் சிந்தி, கங்கை மானை, அதாவது கங்கையை போல முத்துக்களை சிந்தி, கங்கையை போல பொன் பொண்ணுகளை பொன்னை அதாவது தங்கத்தை கரையில் ஒதுக்கி கொண்டு சந்தன மரங்களோடு சேர்ந்து வந்த அருவி, இதுதான் அந்த அருவியினுடைய வர்ணனை. அதுல முத்தம் சிந்தி என்பது அருவியினுடைய செயல். அந்த முத்தம் எப்படிப்பட்ட முத்தமாக இருந்தது என்றால், நிறைகதிர் முத்தம், வரிசையான ஒளிக்கதிர்களை உடைய முத்தம், அது முத்தத்திற்கு அடையும் ஒளி. அப்படி அருவி முத்தம் சிந்தி சிந்தக்கூடிய செயல் அது. அந்த முத்துக்கள் எப்படி அந்த வெளியே வந்து விழுந்தன என்றால், நிலமகளுக்கு அணிகள் போல வந்து விழுந்தன. அது முத்துக்களை அள்ளி வீசுது, அது பூமியில் வந்து விழுகிறது. அப்படி பூமியில் வந்து விழக்கூடிய அந்த முத்துக்கள் எப்படி இருக்கின்றன என்றால், பூமாதேவிக்கு ஆபரணங்கள் போல இருக்கின்றன என்று சொல்லி, அது முத்துக்களோடு சம்பந்தம். நிலமகளுக்கு அணிகள் என்ன, நிலகதி முத்தம், அந்த முத்துக்கள் நிலமகளுக்கு அணிகள் போல இருக்கு. அதாவது அந்த நீர்வீழ்ச்சியை வர்ணனை செய்கிறார். அந்த நீர்வீழ்ச்சி வந்து நீர்வீழ்ச்சியிலிருந்து நீர் மேலிருந்து விழச்சே அந்த நீரோட துளிகள் எல்லாம் சில சில சமயம் அந்த அந்த அது விழற அந்த வீச்சுனால அந்த துளிகள் தெளித்து தண்ணீர் அந்த தெளித்த தண்ணீர் வந்து அந்த கரையோரமா இருக்கிற நிலத்துல விழுது. அந்த துளிகளை சொல்றாரா இல்ல அந்த நீரையே முத்துக்களை ஒப்பிடுறாரா? துளிகளை சொல்லல, துளிகளை சொல்லல, அந்த அருவிய முட்டுக்களை அடித்துக் கொண்டு வருகிறது என்று சொல்லி அருவிகளில் முட்டுக்களும் சேர்ந்து வருகிறது. அருவிகளில் முட்டுக்கள் வருகின்றன, தங்கம் வருகிறது, சந்தனம் வருகிறது, அவ்வளவு செல்வங்களும் மழை பெய்து இருக்கின்றன, அவ்வளவு அங்கங்கே விளைந்து இருக்கின்றன. இந்த அருவி அவற்றையெல்லாம் அள்ளி கொண்டு அடித்து கொண்டு வருகிறது, அள்ளி வீசுகிறது, முட்டுக்களை எல்லாம் அள்ளி வீசுகிறது. சந்தன மரங்களை அப்படியே சுமந்து கொண்டு வருகிறது. பொன்னை அள்ளி கரையில் ஒதுக்குகிறது, அந்த தங்கத்தை கரையில் ஒதுக்குகிறது, இப்படியாக வருகிறது. இது அருவியோடு சேர்ந்து வருவது. இல்லையெல்லாம் இதுல வந்து ஆமா சந்தன மரங்கள் வருது வந்து நம்ம கண்டிப்பா பாக்குறோம் நிறைய அருவியில பார்த்தா அந்த மரம் சந்தன மரங்கள் எல்லாம் சேர்ந்து அது சேர்ந்து வரும். அது இயல்பாகத்தான் வருமா என்பது தங்கமும் முத்துமும் அது வருதும் இத சந்தன மரங்கள் வருதையும் சேர்த்திருக்காரு. அதுதான் கொஞ்சம் எது இது ஒரு உயர்வு நகர்ச்சியாக எடுத்துக்கொள்ளுது. ஆனா இப்படி பாடுவது நான் ஒரு வழக்கமாக நாம் பார்க்கிறோம் இலக்கியத்தில். இதே மாதிரி சீவக சிந்தாமணி திருத்தக்கத்தையவரும் பாடியிருக்கிறார். நதி வரும்போது ஆறுகள் வரும்போது ஆறுகள் கரையில் முத்துக்களை ஒதுக்கும், ஆறுகள் கரையில் தங்கத்தை எல்லாம் ஒதுக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். பொன்னி நதிக்கு பொன்னி நதி என்ற பெயர் வருகிறது. காவிரிக்கு பொன்னி நதி என்ற ஒரு பெயர் இருக்கிறது. அதற்கு பொன்னி நதி என்ற ஒரு பெயர் வருவதற்கு காரணமே அது தனது அலைகளால் கரைகளில் பொன்னை ஒதுக்கி கொண்டே போகும், அதனால் அதற்கு பொன்னி நதி என்று பெயர் வந்தது என்று ஒரு காரண பெயர் சொல்கிறார். இன்னொரு பொன்னை ஒதுக்குமா, அது பொருத்தமாக இல்லை, அது பொன் போல நெல் வயலை விளைய செய்யும், அதனால் அதற்கு பொன்னி நதி என்று இன்னொரு காரணமாகவும் சொல்லுவார்கள், வேறு விதமாக சொல்லுவார்கள். ஆனால் கவிஞர்கள் அதை பாடும் போது நதிகள் பொன்னை கரையில் ஒதுக்குவதாகவும் பல்வேறு செல்வங்களை எல்லாம் கொண்டு வருவதாகவும் பாடுவது ஒரு இயல்பாக இருக்கிறது. அதை இலக்கியங்களில் நாம் பாடு அதை நாம் உயர்வு நகர்ச்சியாக எடுத்து ஐயா மலைமகள் கொழுநன் சென்னி, கொழுநன் வந்து கணவன் சொன்னீங்க, சென்னின்னு என்ன குறிக்குது ஐயா? இங்கே சிவபெருமானுடைய தலையில் தானே அந்த கங்கை வந்து அமர்ந்தது, அந்த வரலாறு இங்கே கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஆரம்பத்திலேயே அந்த வரலாற்றை கூட பார்த்தேன். பகீரதன் இந்த கங்கையை தரைக்கு இறக்கி கொண்டு வரும்போது அதனுடைய தேகம் தாழாமல் இந்த பூமியை அழிந்து விடுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் அதனுடைய வேகத்தை தணிவிப்பதற்கு சிவபெருமான் தன்னுடைய தலையில் ஏற்கிறார் அந்த கங்கையை. அது கங்கையை தலையில் ஏற்று அதன் பிறகு அதை பாய விடுகிறார் பூமி. அதனால் அது வேகம் கட்டுப்பட்டு பூமிக்கு வருகிறது. அப்படி வராமல் சிவபெருமானுடைய தலையில் போய் அது சேராமல் அது நேரடியாக பூமியில் பாய்ந்தால் பூமியே இல்லாமல் போய்விடும். அந்த வேகத்திற்கு தாங்காமல் பூமியே புரண்டு எங்கோ போவனாலும் போவதற்கு வாய்ப்பு. அதனால் சிவன் தலையில் அதை ஏற்றுக்கொண்டு அதனுடைய வேகத்தை தணித்து வெளியிட்டான் என்று ஒரு கதை இருக்கு. அதனால் அந்த கதையை குறித்து கதையின் சம்பவத்தோடு சம்பந்தப்படுத்தி இங்கு இந்த அறியை சொல்லுகிறார். மலைமகள் கொழுநன் சென்னி வந்து எழு கங்கை மான, சிவபெருமானுடைய தலையில் வந்து இறங்குகின்ற, எழுதல் என்றால் இறங்குதல் என்றார். அந்த எழுதல் என்ற வார்த்தையை நாம் இதற்கு முன்பு சில பாடல்களில் பார்த்தோம். எழுதல் என்றால் இறங்குதல். அப்படி சிவபெருமானின் தலையில் வந்து இறங்குகின்ற கங்கையை போல இந்த அருவி இறங்கி வருகிறது. கங்கை இறங்கி வருவதற்கு கங்கையை உதாரணமாக சொல்கிறார். மலையில் இருந்து அருவி இறங்குவதற்கு கங்கையை ஓமானமாக சொல்கிறார். சிவபெருமான் இறங்கக்கூடிய கங்கையை ஓமானமாக சொல்கிறார். ஒட்டுமொத்தமாக அந்த மலையின் மீது அருவி காணப்படக்கூடிய தோற்றத்திற்கு திருமாலினுடைய மார்பில் காணப்படக்கூடிய மேலாடையே ஓமான மகச்சு. இதுதான் இந்த பாட்டினுடைய அடிப்படையான சாரமாகும். தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அருவிகளோடு கூடிய அந்த மலை எப்படி இருக்கிறது என்றால், திருமால் அப்படியே நெடும் ஓங்கி உலகளந்த அந்த திருமால், விண்ணுக்கும் மண்ணுக்குமாக வளர்ந்து நின்ற அந்த திருமால் மார்பில் வெண்ணிற மேலாடை தரித்து கொண்டு அப்படி நிமிர்ந்து நிற்பது போல் இருக்கிறது அந்த காட்சி. அதை சொல்கிறேன், உலகளந்தவன் மார்பில் உச்சரியத்தை ஒத்து. அழகில் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் சொன்னீங்க? அழகில் அளவற்ற என்றார். இது முதல் பாடலிலே முதல் வந்தது. பாடல்லே வருது அழகில். அழகு. ஆமா ஆமா மொழியும் தாமுலும் விளை பொருட்களும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார். ஆமாங்க. அழகு என்றால் ஒரு வரையறை, அளவு என்றெல்லாம் பொருள்படும். இது அளக்க முடியாது. அளவற்ற பொன்னை அலங்கி கொண்டு ஓடுதான். அளவு தங்கம் கொஞ்ச நெஞ்ச தங்கம் அல்ல, கணக்கற்ற தங்கம். அவற்றையெல்லாம் கரையில் ஒதுக்கி கொண்டு ஓடுதான். ஐயா தங்கமும் முத்தும் மலையில் விளையும் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு இருக்கிறது. அதனால் மலையின் மீது விளையக்கூடிய அந்த தங்கத்தையும் முத்தையும் அடித்துக் கொண்டு வருகின்றனர். இப்போது நாம் பூமிக்குள் குடைந்து குடைந்து தங்கம் எடுப்பதை பார்த்த பிறகு பார்ப்பதனால் தங்கம் பூமிக்கு உள்ளாகத்தான் இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். அது எங்க வேண்டுமென்றாலும் இருக்கலாம் அல்லவா? மலை மீது கூட தங்கம் இருக்கலாம். அந்த தங்கத்தை கொண்டு வருகிறது இந்த அறிவு. அதை சொல்லியிருக்கேன். ஆ சொல்லுங்க. உத்தரியம்ன்றது தமிழ் வார்த்தையா? இல்ல, மேலாடைன்னு தமிழ் வார்த்தை. மேலாடை என்பதுதான் தமிழ் வார்த்தை. உத்தரியம் என்பது சமஸ்கிருதம். சரி. உத்தரியம் அதை அங்கவஸ்திரம் என்று சொல்வார்கள். அங்கவஸ்திரம் தெரியும். சரி, இந்த பாடலோட நிறைவு செய்திக்கலாமா? அதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சா? கொஞ்சம் இந்த ரெண்டு பாடல்களும் கொஞ்சம் சிக்கலான பாடல்கள் தான். 81, 82 நல்ல ஓமானங்கள் அமைப்பு. இது கம்பர் வந்து நீங்க சொன்னீங்க வால்மீகி வந்து இதெல்லாம் வர்ணனை செய்யவில்லை, கம்பர் வர்ணனை செய்கிறார். அதற்கு ஏதான காரணம் இருக்கிறதா? காரணம் கம்பர் காலம் வால்மீகி காலத்திற்கு பிறகு 1000 வருடங்களுக்கு பிற்பட்ட காலம். 1000 வருடங்களுக்கு அது அந்த கால அளவில் வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் குறைஞ்சபட்சம் 1000 வருடங்களுக்கு மேற்பட்டவர் தான் வால்மீகிக்கு பிறகு வந்தவர் தான் கம்பர். அப்படி பார்க்கும்போது அந்த இடைக்கால கட்டத்தில் காவியத்தினுடைய அமைப்பு குறைகள் பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி பெற ஆரம்பித்து விட்டன. பிற்காலத்தவரான கம்பர் அந்த வளர்ச்சி முறைகளை எல்லாம் உள்வாங்கி கொண்டு பெருங்காவியத்திற்குள் இந்த கூறுகள் எல்லாம் இருக்க வேண்டும், வர்ணனை வர்ணி வர்ணனை வர்ணனை செய்யக்கூடிய தன்மைகள் எல்லாம் அதிகமாக இடம்பெற வேண்டும். இது பெருங்காவிய இலக்கணங்களில் ஒன்று. அந்த இலக்கணம் பிற்கால காவியங்களில் அதிகமாக நாம் பார்க்கிறோம். முன்பு அப்படி இல்லை. நீங்கள் சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் இந்த மாதிரியான வர்ணனைகளை அதிகமாக பார்க்க முடியாது. அங்கு கதைதான் மையமாக போகும். வர்ணனை என்பது அந்த கதையோடு ஒட்டி கொஞ்சம் அமைந்திருக்கும், அவ்வளவுதான். கதையை அங்கு நிறுத்திவிட்டு வர்ணனையை எடுத்துக்கொண்டு அதை பிடித்து கொண்டு வர்ணிப்பது என்பதெல்லாம் பிற்காலத்தில் வந்த வழக்கம். அது அங்குதான் கவிஞன் தன்னுடைய திறமையை எல்லாம் காட்ட முடியும் என்பதெல்லாம் பிற்காலத்தில் அந்த வழக்கம் காவியங்களில் வந்தது. அது சம்ஸ்கிருத காவியங்களிலும் அந்த தன்மை வந்தது, தமிழிலும் அந்த தன்மை வந்தது. அதனால் பிற்காலத்தவராகிய கம்பர் அந்த தன்மையை உள்வாங்கிக் கொண்டு தன் காவியத்தை பாடு. மிக்க நன்றியா. ஒரு முறை சுப்பிரமணியம் ரெக்கார்டிங் ஆஃப் நிறுத்திடலாம். ஆ